that sunrise. I know I'm maybe, and I'll be staying. Look at me, I started as a young boy, right from CBE. You know it's me, the path of your baby is Jiwe and Ardy. We started with zero fans, and now we got an army. All the love that they gave me, that's what made me. Let me tell you what my dad really told me. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஏய் ஏய் மிசைய முறுக்கே ஏய் ஏய் மிசைய முறுக்கே ஏய் ஏய் மிசைய முறுக்கே ஏய் ஏய் மிசைய முறுக்கே சோத்துக்கே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம் இஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் சிங்கப்பட்டி வளர்த்தது சென்னை செட்டி கேட்டு பாரு என்ன பத்தி தோல்விகள் என்னை சுற்றி நண்பர்கள் ரசிகர்கள் தந்த இந்த பாசம் எதுவும் மாறாது தமிழ் மேல் கொண்ட நேசம் சுவாசம் உலகில் தமிழ் மேலே சுவாசம் அட கவலையுடன் ராமஜாவூர் என்ன வேணா பேசும் உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல் தோல்வி என்பது நிஜமல்ல நீங்கள் பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில் நம்பிக்கையில் ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கைவர்கள் கையில் கையில் Madrid shoulder, big waist, Lady Cash shape down, bigger than coffee, brother waves down low. Let's go, Lady K, privacy, Chingari, Suji G, drop a beat, Tupac E, see a roller steam, you're the brother, better straight, Swami, and all of my coffee, you say, homie, sell up. Let's all the murder, daddy, you're not made to pass a Monday. So, Lisa, yare, bulagay, bilbo, me, na, mochi, me, gonday.